போதை கொள்ளும் பாடும் மனம் காற்றை போல ஓடும் உரை காதல் கண்கள் தேடும் நான் வியந்தேன் இவருடன் சேர்ந்த ஆடு சென்றல்லா சாயல் உன் தேகம் எந்த கூடல் இனி தேவையில்லை மூடல்